శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శ్రీవాకృతి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఏకాదశి స్కంధత్తుల నీ 13వ అధ్యాయత్துல சில அத்தியாத்ம விஷயமான சில விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு மின் உபன்யாசத்தும் பொழுது லோகத்துல இருக்கிறவா ஏதாவது இந்த சத்தம் ரஜஸ்தமத்து என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களால ஆட்பட்டவர்களாக இருந்திருக்கா என்பது சொன்னோம். அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் சொல்ற சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும், ரஜோகுணம் தமோகுணங்களை காட்டிலும் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லச்சு. சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறது, திவ்ய தேச வாசம் பண்றது, கங்கா ஸ்நானம் பண்றது, ஆகார சுத்தம் சத்துவசுத்தின்னு ஒரு ஆகாரத்துல ஒரு நிலைப்பாடோட இருந்தவனாக்க சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றதெல்லாம் விஸ்தாரமா சொல்லி சொன்னார். ஆனா கடைசியில ஒரு சந்தேகம், உத்தவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது சொல்ற. இந்த கழுதை நாய் இதுகள்லாம் மாதிரி நம்மளும் இந்த ஐகமான இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான்றது தெரிஞ்சு இருந்தாலும் கூட மேலும் மேலும் இந்த உலக வழக்கிலேயே ஈடுபட்டவர்களாக நம்ம இருந்துருக்கோம். ஒரு பெண்ணாய் இருக்கு, ஆண்ணாய் இருக்கு. இந்த பெண்ணாய் என்ன பண்ணும், விழுந்து கடிக்கும். அது கடிச்சா கூட அந்த ஆண்ணாய் அது பெண்ணையதான் தெரிந்து போகும். பெண் கழுத அது காலால எட்டி எட்டி உதைக்குமா, ஆனா கூட அந்த ஆண் கழுத அது பின்னாடிதான் தெத்து தெத்துட்டு போயிட்டு இருக்குமா. இந்த ஆடு ஒருத்தன் வந்து கசாப்பு கடைக்கு கொல்லத்துக்கோசரம் அந்த பெண் ஆடை இழுத்துட்டு போவான். அப்ப அந்த ஆண் ஆடு பார்த்ததுனாக்க அதுண்ட மோகிச்சுண்டு அதுண்ட போய் போகுமா. அந்த மாதிரி லோகத்துல நமக்கு எல்லாம் நல்லா தெரியறது, இந்த அனுபவம்ன்றது கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது ஒன்னும் வெறும் பணம் காசோ இதெல்லாம் வந்தாக்க இதுவே ஒரு நிரந்தரம் இல்ல. எவ்வளவு பேர் எவ்வளவு பணக்காரனா இருக்கான், அந்த பணக்காரனா இருக்கிறதுனால என்ன எதனா எடுத்துட்டு போறானா, யாரும் ஒண்ணும் எடுத்து போறது இல்ல, போச்சே ஒண்ணும் இல்லாதான் நம்ம போறோம். ஆனா ஒண்ணும் இல்லாத போனா கூட பணம் சம்பாதிக்குவானு நமக்கு எண்ணம் தோன்றதுண்ணா, இவன் இது கொடுக்க மாட்டானா, அவன் இது கொடுக்க மாட்டானா, இந்த ரூபா போயிட்டு அந்த ரூபா போயிட்டுன்னு நம்ம வேதனைப்பட்டு இருக்கோம். இது எத்தையான நம்ம என்ன பண்ண, நாம தான் உதாரணமா இருந்துட்டு போலமேன்னு சொல்லாம இல்லையோ, அந்த மாதிரி புத்தி வரலையே. ஏன் அந்த புத்தி வரமாட்டேன்றது நமக்கு, இதுதான் கேள்வி கேட்டு. அப்பா இது வாஸ்தவம், நீ கேக்குற கேள்வி எல்லாம் சரியான விஷயம்தான். நம்ம புத்தி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எந்த ஒரு சுகமும் நிலையானது இல்ல, என்னைக்கா இருந்தாலும் அவ எல்லாமே அழியக்கூடியவை என்பது நிச்சயம் நமக்கு தெரியும். தெரிஞ்சா கூட அந்த துக்கத்துல சுகத்துவ புத்தியோட அதுதான் ஓணும் அதுதான் ஓணும்னு நம்ம ஆசைப்படுறவர்களாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். எவ்வளவு நீ பேங்க்ல பாஸ்புக்ல போட்டு லட்ச லட்சமா வச்சிருந்தேன்னு சொன்னா கூட எந்த ரூபா நம்மளோட வரப்போறது, ஒன்னும் வரப்போறது இல்ல. 100 ஏக்கரா நிலம் வச்சிருந்தேன்னு சொன்னா கூட அந்த ஏக்கரா நிலம் என்ன நம்மளோட வரப்போறது, ஒன்னும் வரப்போறது இல்ல. நாம பண்ற ஒரு நல்ல காரியம் தான், அந்த புண்ணியம் பாப்பம் தான் நம்மளோட வரப்போறதே தவிர பணம் காசோ புகழோ எதுவும் நம்மளோட வரப்போறது இல்ல. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவ்வளவு உபன்யாசம் கேட்டவாளுக்கு வாளுக்கு தெரியாத போயிடுமான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கும் தெரிஞ்சு சொல்றவனுக்கும் தெரிஞ்சிருக்கு, கேக்குறவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா திருப்பி திருப்பி நாளைக்குல இருந்து நான் ரொம்ப உத்தமனா போயிட்டேன், நான் பணத்துக்கே ஆசைப்பட மாட்டேன், யார் கொடுத்தா கூட நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றோமா நம்ம, இப்படியே தான் அந்த சுகத்துல தானே நம்ம ஈடுபடுறவர்களாக நம்ம இருந்துருக்கோம்னு ஒரு பெரிய ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு சமாதானம் சொல்லச்சே, ஆமாம்பா எல்லாம் வாஸ்தவம் தான். அது பெருமாளிடத்துல மனசு செலுத்தாத வரைக்கும், ஆத்ம தியானம் இல்லாத இருக்கிற வரைக்கும், அது வந்து இந்த மாதிரி அல்ப விஷயத்துக்கு தான் புத்தி போயிட்டு இருக்கோம். ஆத்ம தியானம் பண்ணவனாக்க, பகவத் தியானம் பண்ணவனாக்க, உபாசனம் பண்ணவனாக்க, அப்ப நம்ம மனசு பகவத் விஷயத்துல ஈடுபடும். அப்புறமத்தோன்னு இஞ்சித மனோமைய பையன் சனேகின். ஒரே நிமிஷத்துல பெருமாளுடைய தியானம் பண்ண முடியுமானா, என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு, முள்ள முள்ள முள்ள முள்ள பண்ணு. ஒரு நாள்ல நீ எல்லாம் தியானத்தை பண்ண முடியாது, முள்ள முள்ள பண்ணுன்னு எல்லாம் சொல்லி சொல்றாரு அவர். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏதாவன் யோக ஆதிஷ்டா மச்சிஷ்டேகி சனகாதிபிகி சர்வதா மன ஆக்ருஷ்ய மையத்தாவேசதே யதா. என்னுடைய சிஷ்யர்களாக இருந்திருக்கிற சனகர் முதலியவர்களுக்கு நான் இதுதான் நான் உபதேசம் பண்ணன் தானே, தலகன் புதனார் அவர்களுக்கு இதுதான் நான் உபதேசம் பண்ணன் தானே. அப்படி நான் சர்வதோ மம ஆக்ருஷ்ய மையத்தா வேசியதே யதா. இவா என்ன பண்றான்னு கேட்ட, இந்த விஷயத்தை என் விஷயத்திலேயே மனசை செலுத்தும்படியாக இருப்பதை அவர்களுக்கு நான் உபதேசம் பண்ண, பகவத் தியானம் பண்ணணும், எம்பெருமானையே சிந்தனை பண்ணணும். அதுதான் இந்த லௌகிகமான விஷயங்கள்லேருந்து நம்ம மனசு திருப்பறத்துக்கு வழியாக ஆகும் என்று சொன்ன. இப்போ உத்தவர் கேட்கிறேரா, யதாத்வம் சனகாதிபியோ ஏன ரூபேண கேசவா யோகமாதிஷ்டவானே தது ரூபமித்தாமி வேதிதம். இக்க சனக சனந்தன சனத்து ஜாதிகள்லாம் சொல்லி அவளுக்கு இருக்காள். அவ நாலு பேருக்கும் நீர் ஒரு காலத்துல யோகத்தை உபதேசம் பண்ணேருன்னு சொன்னேரேன். நீர் எந்த ரூபத்துல உபதேசம் பண்ணேரோ அதே ரூபத்துல அதை பத்தி எனக்கு சொல்லணும். நீர் எப்படி உபதேசம் பண்ணேர், என்ன உபதேசம் பண்ணேன்றத எனக்கு தெரிவிக்கணும்னு உத்தவர் கேக்குறேர். கண்ணனை பார்த்து அதுக்கு பதில் சொல்றேர். கண்ணன் ஸ்ரீ பகவான் உவாச்ச, புத்ரா ஹிரண்யகர்ப்பஸ்ய மானசாஹ சனகாதய பப்ரச்சுஹ பிதரம் சூக்ஷ்மம் யோகஸ்யைகாந்திகீம் கதிம். சனகர் இக்க சனக சனந்தன சன சுஜாதாள் இவாள் முதலான நாலு பேரும் கூட, நாலு பேரும் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள். மானச புத்திரர்கள்னா பெருமாள் பிரம்மா சங்கல்பித்தே, சங்கல்பித்த உடனே அவளுக்கு ஏற்பட்ட நாலு பேரும் அவருடைய புத்திரர்கள். இவாளுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டமன்ன, பிரம்மா இவாளை சிருஷ்டி பண்ண உடனே நான் படைக்கக்கூடிய, அதாவது என்னுடைய சிருஷ்டி காரியத்துல நீ உபகாரம் பண்ணணும் என்று அவளை கேக்குறேன். அவள்லாம் நிவர்த்தி தர்மம் ஆஸ்திரித்தாக, எனக்கு இந்த பிரவர்த்தி தர்மத்துல எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த உலகியல்ல இந்த பணம் சம்பாதிக்கிறது பேர் வாங்கிறது இதுல எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல, நான் ஆசைப்படுறதெல்லாம் பகவான தியானம் பண்ணணும், அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுலதான் என் புத்தி போறதே தவிர வேற எதுலையும் புத்தி போல. ஆகையில என்ன இந்த காரியம் எல்லாம் பண்ணாத, நான் பண்ணுன்னு சொல்லாத, நான் பகவத் தியானம் பண்றதுக்கு போகிறேன் அப்படின்னா, உடனே அவ கேக்குற எப்படி எம்பெருமான தியானம் பண்றது, லோகத்துல இருக்கிறது எல்லாமே விபரீதமாக தான் இருந்துட்டு இருக்கு. குணேஷ் ஆவிசத்தே சேதா குணா சேதசிஜ பிரபோ கதம் அந்யோன்ய சந்தியாக முமுட்சோகோ அதி ஸ்திதீர்ச்சோகோ என்பதாக சொல்ற. இப்போ நம்ம மனசு என்ன பண்றதுன்னாக்க, ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒரு ஆசையை ஏற்படுத்துறது. ஆசையை ஏற்படுத்துறதுனாக்க நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், இல்ல பெண்ணாசை மண்ணாசை என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய ஆசையை ஏற்படுத்துறது. இது ஒரு இயல்பு. ஒரு வஸ்துவை பார்த்தோம்னா, சின்ன குழந்தை பார்த்தது பலூன் பார்த்ததுன்னாக்க எனக்கு பலூன் வாங்கி கொடுன்னு குழந்தை கேட்கற மாதிரிதான், ஒரு வஸ்துவை பார்த்தோம்னாக்கா நமக்கு வேணும்னு தோன்றது. இன்னும் கொஞ்சம் பிரபுத்த திசையா இருந்தா அந்த பையன் என்ன பண்ணுவான், எனக்கு இந்த சொக்கா வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, இந்த வேஷ்டி வாங்கி கொடுன்னு அவன் கேட்க போறான். இப்போ ஒரு வஸ்துவை பார்த்த உடனே வேணும் வேணும்னு கேக்குறதுன்றது இருக்க, அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனா இப்ப இந்த பலூனை வாங்கினாக்க குழந்தை எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டு போறது, கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு போறது, அடுத்தது உடச்சிட போறது, பந்து வாங்கி கொடுத்தோம்னா எவ்வளவு நாள் பந்து இருக்கும்? எங்கன்னா ஒரு பந்து அடிச்சதுன்னா அது எங்கேயோ போய் விழுந்துட்டு போறது, விழுந்துட்டோம்னா அந்த பந்தை எடுக்க முடியாது போயிட்டு போறது. இப்ப இந்த பந்து நஷ்டமாயிட போறது, பலூன் உடஞ்சு போயிட போறதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தா கூட அந்த பலூனை வாங்கி கொடுக்கறோம், பந்தை வாங்கி கொடுக்கறோம் பசங்களுக்கு, சொக்கா கிழிஞ்சு போக போறதுன்னு தெரியும், இருந்தாலும் சொக்காயை வாங்கி கொடுக்கறோம். ஏன் வாங்கி கொடுக்கறோம்? நம்ம இதெல்லாம் கிழிஞ்சு போயிடுண்டா, இது வானாண்டா, இது பலூன் உடஞ்சு போயிடுண்டா, இது வானாண்டான்னு நம்ம சொல்றோமா? சொல்லலையே. மேல மேல அதுலயே தானே நம்ம புத்தி போயிட்டு இருக்குது. இப்ப இது ஏன் போறது? என்னால வேற எதையும் சிந்திக்கவே முடியல. எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் தான் புத்தி தோன்றது. இத்தனை நாள் அனுபவிச்ச அனுபவம் இருந்திருக்க அது வாசனா ரூபமாக அந்த சித்தத்துல போய் அந்த பிரவேசிக்கிறது. ஆகையால எந்த வஸ்துவையும் விடுறதுக்கே மனசு வரல. ஏதானா ஒரு வஸ்து நமக்கு பாருங்க, ஆத்துல நிறைய சேர்த்து வச்சிருப்போம், இந்த வஸ்துவனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு நல்லா தெரியும். அந்த பீரோ நிறைய புடவை இருந்துருக்கும், அத்தனை புடவையும் நம்ம உடுத்திக்கு போறோமா? நிச்சயம் இல்ல. ஆனா கூட யாருக்கானா குடுக்கறதுன்னு வரச்சே மனசு வரப்போறது இல்ல. இதுதானே லோக்கத்துல இருந்துருக்கு. பெண்கள்லாம் தப்பா நினைச்சுக்குவானா, ஸ்திரீகள்லாம் நான் பெண்களை மாத்திரம் சொல்றேன் நினைச்சுக்குவானா, இது புருஷாளுக்கும் தான், இது எல்லாருக்கும் தான் சொல்றது. நமக்கு இருக்கக்கூடிய வஸ்து உபயோகம் இல்லைன்னு தெரிஞ்சா கூட அதை விடுறதுக்கு மனசு இல்லாத இருந்துருக்கும் லோக்கத்துல. இது எல்லாம் இது அப்படியேதான் சொல்றாரு இந்த இடத்துல. ஆகையால இவை எல்லாவற்றையும் கடந்து நான் எப்படி பகவத் விஷயத்துல நான் சிந்தனை பண்றது? இது பிரம்மாவை பார்த்து கேக்குற. குணே ஸ்வாபிசதே சேதஹ குணச்சேதசி ச பிரபோ கதமன்யோன்ய சந்தியாக முமுட்சோ அதிதி தீர்ஷோஹோ. மோட்சத்துக்கு போனோம்னு நாம நினைக்கிறோம், அதிதி தீர்ஷுவாக நாம இருந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சத்வரஜஸ்தமஸ்து சொல்லக்கூடிய இந்த குணங்களால ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம எதிலோ நாம ஈடுபடுறோம். இப்படி ஈடுபட்டமானாக்க குணேஷு இதுல வரைச்சு இது அதுலயேதான் ஒரு புத்தி போறது. அது விட்டவாவது விட்டுறோமா? அதுவும் இல்லை. அதுலயும் நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த இத்தனை நாளா அனுபவிச்ச அனுபவம் இருந்திருக்க மேல மேல அதே விஷயத்தையே அனுபவிக்கணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துறது. இது ரெண்டையும் கடந்தாதான் பகவத் சிந்தனமே வரப்போறது. எப்படி பகவத் சிந்தனம் வரும், எப்படி யோகம் பண்றது, எப்படி தியானம் பண்றதுன்னு எனக்கு புரியலையே. இந்த நாலு பிள்ளைகளுமா சேர்ந்து பிரம்மாவை பார்த்து அப்பாவை கேக்குறேன். ஏன்னா பிரம்மா படைக்கிற கடவுள், அவருக்கு எல்லாம் தெரியும்ன்றதுனால அவரை பார்த்து கேக்குறேன். கேட்டா பிரம்மா யோசனை பண்றாராம், கொஞ்ச நாள் யோசனை பண்றாராம். அவர் என்ன பண்ணார்? பூர்வம் பிருஷ்டோ மகாதேவா ஸ்வயம்பூர் பூதபாவனஹா தியாயமானஹா பிரஷ்னபீஜம் நாபியபத்யத கர்மதீஹி. இந்த கேள்வியினுடைய மூலம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இதெல்லாம் கூட போயிருக்கு. இப்படிப்பட்ட கேள்விக்கெல்லாம் மூலம் என்னன்றதையும் அவர் பிரம்மாவாலும் முடிஞ்ச வரைக்கும் யோசனை பண்ணி பாக்குறாராம். எவ்வளவு யோசனை பண்ணாலும் அவராலையும் சொல்ல முடியல. இது உலக இயற்கை அப்படிதான் இருக்கு. எல்லாரும் தான் எல்லாத்துலயும் தான் ஆசைப்படுறோம். யாரானா அதீதமாக யாரானா இருந்துட்டு இருக்காள், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் மேல மேல பணம் ஓணும் தான் ஆசைப்படுறானே தவிர எனக்கு போறணும்னு யாரானா நினைக்கிறானா? இது ஒண்ணும் நினைக்கலையே. இதுக்கு என்ன மூல காரணம்னு இந்த ஒரு அனுபவத்துல விஷயத்தை இப்படியே நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பகவத் விஷயத்துல இவனுக்கு சிந்தனை வராது போறது. இதுக்கு மூலம் தெரிஞ்சாதான் பெருமாளிடத்துல ஈடுபட முடியும். பிரம்மா நினைச்சு நினைச்சு பாக்குறேனா ஒன்னும் தனக்கு ஒன்னும் அதுல இருந்து பிடிபடவே இல்லை. என்ன பண்றதுன்னா உடனே பெருமாளை நினைக்கிறேனா. இந்த பெருமாளை நினைக்கச்சே அப்ப பெருமாள் ஏவம் பிருஷ்டோ மகாதேவா ஸ்வயம்பூர் பூதபாவனஹா தியாயமானஹா பிரஸ்னபீஜம் நாபியபத்யத கர்மதீஹி சமாம் அச்சிந்தய தேவஹா பிரஷ்ன பார திதீர்ஷயா தஸ்யாகம் ஹம்சரூபேண சகாசம் அகமம் ததா. இது பெருமாளை நினைக்கிறேன். தங்க அப்பாவா இருக்கு அப்படின்னால பெருமாளை நினைக்கிறேனா? பெருமாளை நினைக்கச்சே பெருமாள் அந்த பிரம்மாவுக்கு ஹம்ச ரூபமாக எதிர சேவை சாய்க்கிறார். சேவை சாய்த்த உடனே பிரம்மா பிரம்மனுடைய பிரம்மாவனுடைய குழந்தைகள் நாலு பேர் தனக்க சனந்த இவ எல்லாருமா சேர்ந்து பெருமாளை விழுந்து சேவிக்கிறாளாம். சேவிச்சுட்டு திருஷ்டுவாமாம் உபவிருத்த கிருத்வா பாதாபிவந்தனம் பிரம்மாணம் ஆகத கிருத்வா பப்ரச்சு கோபவான் இது. அந்த வந்து அந்த பிரம்மாவை பார்த்து கோபவான் நீ யாரு அப்படின்னு கேட்டாலாம். நீ யாருன்னு கேக்குற அதுலதான் சுவாரஸ்யமே இருந்துருக்கு. நீ யாருன்னு கேக்கிறதுக்கு நீ யார், இது இதே காஞ்சிபுரம் விரத்தாந்தம் வருது. அந்த அதுல காஞ்சி மகாத்மியத்துல காஞ்சி புராணத்துல சொல்லிருக்கு, பிரம்மா வந்து பெருமாள் தியானம் பண்ற, தியானம் பண்ணாக்க பெருமாள் பிரம்மா தியானம் பண்ண உடனே பெருமாள் எழுந்துள்ளிருக்கு. ஆனா அவர் தெரிஞ்சுக்கல, அவர் தெரிஞ்சுக்கல, அவர் புஷ்கரத்துல ஜல ரூபமாக இருந்துருக்கார், அது அந்த தீர்த்தஸ்வரூபியா இருந்துருக்கிற பெருமாளை தெரிஞ்சுக்கல. நைமிஷாரண்யத்துல காடு ரூபமா இருந்துருக்கிற, அரண்ய ஸ்வரூபமாக இருந்துருக்கிற பெருமாளை தெரிஞ்சுக்கல. அப்ப பெருமாள் நமக்கு சேவை சாய்க்கலையேன்னு வேதனைப்பட்டு அவர் அப்புறமா அஸ்வமேத யாகம் பண்ணர்னு இதுல புராணத்துல வந்திருக்கு. இப்ப எதிர ஹம்ச ரூபமாக பெருமாள் எழுந்திருந்த அந்த பெருமாளை சேவிச்ச உடனே கோபவான் நீ யாருன்னு நாலு பேரும் கேக்குறா. திருஷ்டுவா மாம் தௌபவ்ரஜ கிருத்வா பாதாபிவந்தனம் பிரம்மாணம் அக்ரத கிருத்வா பப்ரச்சு கோபவான் இது. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஹம்ச ரூபமாக பெருமாள் சேவை சாச்ச உடனே அவரிடத்துல ஒரு கௌரவம், அந்த கௌரவத்தினால இந்த நாலு பேர் பிரம்மாவோட சேர்ந்து இந்த நாலு பேரும் சேர்ந்து அஞ்சு பேர் விழுந்து சேவிக்கிறான். இந்த விழுந்து சேவிச்சு கேக்கிறதுனால கோபவான்னு சொல்லி கேட்ட உடனே இவ இந்த மகரிஷி அண்ணந்த சனக சனந்தனால் இவாள் கேட்டது, பிரம்மாவும் அந்த இடத்துல பக்கத்துல இருந்துட்டு இருக்கு, அவளுக்கு நான் வந்து உபதேசம் பண்ண, அந்த உபதேசம் பண்ண விஷயத்த இப்ப உனக்கு நான் சொல்றேன்னு உத்தவருக்கு பெருமாள் கண்ணன் உபதேசம் பண்றேன். வஸ்துனஹா யத் ஜனநாத்வம் ஆத்மனஹா பிரஷ்ன ஈதசஹா கதங்கடேதவோ விப்ராஹ வக்துர்வா மே க ஆசிரயா. இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா மேலிருந்து வாரியா பார்த்தோம்னாக்க அத்வைதத்தை சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அதுல எப்படி உள்ளுக்குள்ள இது விசிஷ்டாத்வைத்தத்தை போதிக்கிறதுன்னு சொல்லச்சு வீரராகவியம்னு ஒரு வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்தை தான் வச்சுட்டு நான் வந்து இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இதுவே உபன்யாசமே சொல்றது. இந்த காலக்ஷேபமா தான் ஆறுது, இது உபன்யாசமா இல்ல, இது காலக்ஷேபமா தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஏகாதசி அத்தியாயம் முழுக்கவே. இதுல ஒரு கேள்வி கேக்குற, வஸ்துனஹா யத் ஜனநாத்வம் ஆத்மன பிரஷ்ன ஈதிருஷா கதங்கடேதவோ விப்ரா வக்துர்வா மேக ஆசிரயா. வஸ்துக்கள் பலவாக இல்லாத இருந்திருக்கிற ஒரு விஷயம், அப்படி இருக்கச்சே கோபவான் நீ யாருன்னு பார்த்து என்ன பார்த்து கேக்குற, கேக்கச்சே நீ நான் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு சொல்றது தானே இருந்துருக்கு. அப்ப அந்த நீ நான் பிரிச்சு சொல்லச்சு, அந்த நீ நான்றதே ரெண்டே கனவே இல்லையே, அபேதம் தானே இருந்துருக்கு, இல்ல ஒன்னு வஸ்துவே ஒண்ணுதானே இருந்துருக்கு. அப்ப பலன்றதே இல்லாத இருக்கச்சே பலவாக பேசுறதுன்றது கதங்கடேதவோ விப்ரா வக்துர்வா மேக ஆசிரேகா. இப்ப நீ யாருன்னு கேட்ட பிற்பாடு எனக்கு ஆச்சரியமாக என்ன இருக்குன்றதும் நான் சொல்ல முடியுமான்னு நான் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. இப்ப எதுவுமே இல்லாத இருக்கச்சே ஒத்தன்மா ஆசிரியான்னு சொல்லி இப்ப இதுக்கு மேல இந்த நீ யாருன்ற கேள்வி எப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப இதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, எல்லாருமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துட்டு இருக்க, அதாவது பெருமாள் அவர்தான் ஆத்மாவா இருந்துருக்க, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. இப்ப நாம எல்லாருமே எம்பெருமானுடைய சரீரமாக இருந்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கச்சே பேதம் இருக்கு, அதாவது இந்த சரீரத்துல கை வேற, கால் வேற, கண்ணு வேற, அந்த கையிலேயே விரல் வேற, நகம் வேற, இப்படி எல்லாம் வேற வேறையா இருந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா சொல்லச்சு தோம்கஹா நீ யாருன்னு கேட்டாக்க அகம் ராமஹா அகம் கிருஷ்ணஹா அகம் கோவிந்தஹா அப்படின்னு தான் நாம சொல்ல போறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கச்சே இந்த பேதம் இருந்துட்டு இருக்கு, கை காலுன்னு சொல்லச்சே இது தனித்தனியாக இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாருமே ஈஸ்வரனுடைய சரீரமாக திகழ்வதனால, எல்லாருமே ஈஸ்வரனையே ஆசிரயிச்சு இருக்கிறதுனால, இப்ப நீ வேற நான் வேறன்னு ஒண்ணு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு தாத்பரியம் முதல்ல வரச்சு. இந்த கேள்வி இப்ப ஈஸ்வரன் நாம எல்லாம் ஈஸ்வரனுடைய சரீரத்தை ஆசிரியச்சிருக்கோம், ஈஸ்வரனுடைய சரீரமா இருக்க மாதிரி ஈஸ்வரன் யாரையான ஆசிரியச்சு அவன் தனியா இருந்தான்னாக்கா அப்ப கோ பவான் நீ யாருன்னு அந்த கேள்வியை கேட்கலாம். அவனுக்கு ஆசிரியமாக எந்த வஸ்துவுமே இல்லை. இப்ப இந்த கேள்வியே சரியில்லை போல தோன்றத, இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன அதை முன்ன புரிஞ்சுட்டாதான் இதுக்கப்புறமா அதுக்கு பெருமாள் சொல்ற சமாதானத்தை சொல்ல முடியும். இப்ப பெருமாள் தான் சமாதானம் சொல்றதுக்கு முன்ன கேள்வியினுடைய அர்த்தம் என்னவா இருக்கலாம்ன்றத பத்தி அதை சொல்லி சொன்னார். இப்போ இன்னொன்னு வசுவே இல்லாத இருந்துட்டு எல்லாமே பிரம்மாத்மகமாக தான் இருந்துருக்கு, சமஸ்தமே பிரம்மாத்மகமாக இருக்கத்தே அந்த பிரம்மத்தையே சரீரமாக உடைத்தானதாக இருக்கு, எல்லாமே பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கிறபடினால அந்த பிரம்மந்தான் ஆத்மாவா இருக்கிறபடினால வேற என்ற வார்த்தைக்கே இடம் இல்லையேன்னு முதல் கேள்வி. அப்போ அவர் சொல்றேன் அந்த ஹம்சரூபமாக எழுந்திரல்னு எம்பெருமான் கேள்வி கேட்கிறேன், பஞ்சாத்மகேஷு பூதேஷு சமானேஷு வஸ்துனஹ கோ பவான் இது வஸ்பிரஷ்னஹ வாசாரம்போ ஹ்யனர்த்தகா. லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் பஞ்சபூதங்களால ஆனது. இப்ப நீ சரீரத்தை கேக்குறீங்க, இது இந்த கேள்வியில வரக்கூடிய தாத்பரியம் கோ பவான்னு கேட்கறதுக்கு இந்த சரீரத்தை கேக்குறியா இல்ல இந்த ஆத்மாவை கேக்குறியா, இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா ஜீவாத்மா இருக்க அதை கேக்குறியா இல்ல கோபவான்னு சொல்றதுனால இந்த சரீரம் ஆத்மா எல்லாமே ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருந்துருக்கு, அப்ப அந்த ஈஸ்வரனுக்கு சரீரமா இருந்துருக்கிற அந்த சரீரத்துக்கு ஆத்மாவா இருந்துருக்கிற நீ யாருன்னு கேக்குறியா, எந்த கேள்வி இது? ரொம்ப சூக்ஷமான ஒரு விஷயம். இப்படி கேள்வி கேட்டாக்க இதுக்கு கோபவான் திவ பிரஷ்னா வாசாரம்போ கெனர்த்தகா, இந்த கேள்வியே இல்ல வாசாரம்போ விகாரம் நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம்னு உபனிஷத் சொல்லிருக்கு, அந்த அர்த்தத்தை தான் சொல்ல போறேன். லோகத்துல நாம வஸ்துக்களை பாக்குறோம், ஒரு வஸ்து ஒரு குடம் இருந்துருக்கு, மண்ணாலான ஒரு குடம் இருக்கு, பக்கத்துல ஒரு மடக்கு இருக்கு, ஆள் இருக்கு, பூந்தொட்டி இருக்கு, இன்னும் நிறைய பதார்த்தங்கள் இருக்கு, இது மண்ணாலேயே ஒரு கலசம் பண்ணி வச்சிருக்க, இது எல்லாம் இருந்துருக்கு. இப்ப சொல்லச்சே இது பூந்தொட்டி, இது குடம், இது கலசம், இது பாத்திரம், இது விளக்கு, இப்படி நாம சொல்லி சொல்றோம் நாம. ஆனா இந்த வழக்குக்குள்ளதான் இப்படி பெயர்ல மாற்றம் இருக்கே தவிர மிருத்திகே தேவ சத்தியம் எல்லாமே மண்ணுன்றது தானே சத்தியமாக இருந்துருக்கு. அந்த மாதிரிதான் லோகத்துல இது சேத்தனும் அச்சேத்தனும், சேத்தனத்துக்குள்ள பல பிரிவுகள், அச்சேத்தனத்துக்குள்ள பல பிரிவுகள், எல்லாம் வேற வேறையா இருந்தாலும் கூட எல்லாமே எம்பெருமானாலே படைக்கப்பட்டவை. எல்லாம் மண்ணு தானே வந்தது, மண்ணுல இருந்து தானே வந்தது. அப்போ உபாதான காரணம் எல்லா சிருஷ்டிக்கும் மூல காரணமாக இருந்திருக்கவர் பெருமாள் தான். அந்த உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எல்லாமே இப்ப நம்ம சொல்றோம் எல்லாமே அவர் தான் இருக்கேன்றத தெரியப்படுத்துறதுக்காக நீ கேட்ட கேள்வி என்ன, சரீரத்தை சொல்றியா அல்லது பஞ்சபூதமயமான சரீரத்தை சொல்றியா ஆத்மாவை சொல்றியா, அவைகளுக்கெல்லாம் ஆத்மாவா இருந்திருக்கிற பரமாத்மாவை பார்த்து கோபவான்னு கேக்குறியா அப்படின்னு அர்த்தம். மனசா வச்சசா திருஷ்டியா கிரகியத்தேன்யை ரபீந்திரியை அகமேவ நமத்தோன்யதே இதி புத்தம் இதி புத்தத்வமஞ்சசா. மனசுனால வாக்குனால கண்ணால மொத்தம் எத்தனை இந்திரியங்களால எவ்வளவு கிரகிக்கிறதா இருந்தா கூட அந்த மொத்த வஸ்துவுமே அகமேவ நானேதான். நானேதான்னு சொன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லச்சே எல்லாமே எம்பெருமானுடைய படைப்புகள் அப்படி அர்த்தம். அதுக்கு எல்லாம் பிரம்மன்னு அர்த்தம் இல்ல, தஜ்ஜத்வ தல்லத்வ ததனத்வம்னு எம்பெருமானாலே படைக்கப்பட்டவை, எம்பெருமானாலே ரட்சிக்கப்படுபவை, எம்பெருமானிடத்திலேயே லயத்தை அடைபவை என்று நாம தெரிஞ்சுக்கணுமோ அததான் சொல்லி சொல்ற. குணே ஸ்வாவிசதே சேதகா குணாக சேதசிச்ச பிரஜாக ஜீவஸ்ய தேக உபவயம் குணாச்சேதோ மதாத்மனஹா. இந்த மனசித்தம் இருக்க இது மனசுல போய் இந்த குணங்களும் குணங்கள் சித்தத்திலையும் பிரவேசிச்சிருக்கின்றது சத்தியம்தான். இது ரெண்டுமே இந்த ஜீவன் இடத்துல வரச்சே ரெண்டும் இந்த மனசு புத்தி இதெல்லாம் இருந்துருக்கு. இந்த இந்திரியங்கள், இந்த இந்திரியங்கள் அவளுடைய கர்ம வசத்தினால வேறு வேறையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தை வருது, ஒவ்வொரு இது தோன்றது. ஆகையால ஜாகிரத் சொப்னா சுஷுப்தஞ்ச குணத்தோ புத்தி விருத்தையா தாசாம் விலக்ஷணோ ஜீவஹா. இப்ப மூச்சின் இருக்கோம், தூங்குறோம், தூங்குறது சொப்ன தசை என்று மூன்று நிலைகள் ஜீவனுக்கு இருக்கு. இப்ப தூங்குற சமயத்துல பார்த்தோம்னா எதையுமே நாம தெரிஞ்சுக்கல, மூச்சின் இருக்கச்சே நாம இந்த வஸ்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சொப்ன தசையில வேற ஏதோ நினைக்கிறோம், வேற என்னமோ எல்லாம் பாக்குறோம், நிறைய விஷயங்கள பாக்குறோம், ஆனா மூச்சின்ற உடனே அது எல்லாம் போயிடுறது. இப்படி பல நிலைப்பாடுகள்ல நாம இருந்துட்டு இருக்கோம். அவங்களுடைய கர்மானுகூலமாக பெருமாள் என்ன பண்ற, அந்த மூச்சின்ற தசையில ஒரு சுகத்தை நமக்கு கொடுக்குற, நிறைய புண்ணியம் பண்ணிருந்தேன்னா நிஜமான சுகத்தை கொடுக்குற, கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருந்தேன்னா சொப்னத்துல ஒரு சுகத்தை கொடுக்குற. அதே மாதிரிதான் இந்த சுஷுப்தி தசைன்றது இருக்கு பாருங்க, இது ஒரு ஆச்சரியமான திசை. இது இந்த சுஷுப்தின்றது ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப்னு சொல்லுவாள், அது அதெல்லாம் வயசான வாழ்க்கெல்லாம் இப்ப எனக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, அந்த சுஷுப்தியே வரமாட்டேன்றது. அந்த சுஷுப்தி திசையில பிராஜ்ஞானாத்மனா சம்பரிஷ்வத்தகன்னு சொல்ற இந்த பெருமாள் நம்மள இந்த ஆத்மாவை அணைச்சிண்டு ஒரு அம்மா குழந்தைய அணைச்சுக்கிற மாதிரி பெருமாள் நம்மள இந்த சுஷுப்தி திசையில அடிக்கிறோம். அந்த சுஷுப்தி திசைன்றது என்னன்னா நல்ல தூக்கம். அந்த தூக்கத்துல என்னையும் அறியாமல் நாம் தூங்கின, வேற எதையும் தெரியாமல் நாம் தூங்கினேன்னு சொல்றவங்க இருக்கு, அதுதான் சுஷுப்தி திசைன்னு சொல்லி சொல்றது. இப்படி எல்லா திசையிலும் இருக்கிறது அந்த ஒரே ஜீவன் தான் அது. ஆகையால ஏதி சம்ஸ்ருதி பந்தோயம் ஆத்மனஹா குணவருத்திதஹா மைதுரியே ஸ்திதோ ஜஹா தியாகஹா தத்குண சேதசாம். இந்த சம்சாரம்ன்றது எதனால ஏற்படுறதுன்னு கேட்டோம்னாக்க ஆத்மாவுக்கு அந்த கர்மாவனால ஏற்படுறதுன்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்ப இது எல்லாம் இந்த கர்மானுகுணமாக பலத்தை கொடுக்கற அந்த எம்பெருமான் விஷயத்துல புத்திய நாம செலுத்தினோம்னாக்க இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்ல இருந்து நாம வெளிப்படுவோம், நாம வெளில வந்துருவோம்ன்றத சொல்லி சொல்ற. ஆகையால இந்த அகங்காரகிருதம் பந்தம் ஆத்மனோர்த்த விபரியம் வித்வான் நிர்வித்ய சம்சாரத்து சிந்தாம் துரியே ஸ்திதஸ்திதேது. இப்ப இந்த நாலாவதாக சொல்லப்படுகிற இந்த பரமாத்மா விஷயத்துல ஈடுபட்டு இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாவற்றையும் நினைக்கிறத விட்டுட்டு இந்த ஜாகிரத் மூச்சின் இருக்கிற திசை, சொப்ன திசை, சுஷுப்தி திசை எல்லாம் தாண்டி நாலாவது திசையில பகவத் சிந்தனம்ன்றத பண்ணமானாக்க அவளுக்கு அந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுவதுன்றது ஏற்படும் அப்படின்னு சொல்ல, யாவன் ஆனார்த்ததேகி பும்சோ நனிவர்த்தேத யுக்திபிகி ஜாகத்தியபி சொபன் அஜ்ஞா சொப்னே ஜாகரணம் யதா. இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே வேதாந்தம், வேதாந்தம் தான் இதுல அத்வைத்தம் தான் சொல்றது. எது வரைக்கும் பல என்கிற ஒரு ஞானம் இருந்துட்டு இருக்கோ அது வரைக்கும் அந்த யாவன் அனார்த்ததி பும்சகா நனிவர்த்தேத யுக்திபிகி அவன் புருஷன் வந்து இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடவே முடியவே முடியாது. அவன் மூய்ச்சண்டே இருக்கிறவனாக இருந்தா கூட தூங்குறவனாதான் சொபன் அஜ்ஞா அந்த தூங்குறவனாக தான் கருதப்பட வேண்டும். சொப்னே ஜாகரணம் யதா, இப்ப இவனுடைய நினைப்பு மட்டும் சொப்ன காலத்துல மூச்சின் இருக்க மாதிரிதான் தோன்றும். சொப்னத்துல வரக்கூடிய அனுபவம் இருக்க அது எப்படி, அது எல்லாமே தான் பாக்குறோம். நமக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு கொண்டாட்டம் ஏற்படுறது, வஸ்துக்கள் நம்ம கிடைக்காத வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிடுற மாதிரியோ, இல்ல பாப்பம் பண்ணிருந்தோம்னாக்க இந்த பட்னியா கிடைக்கிற மாதிரி, பாம்பு தச்சுட்டு வர மாதிரி, இப்படி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சொப்னம் எப்படி ஒரு உண்மை அல்ல உண்மையற்றதோ அதே மாதிரிதான் இப்ப பலவாக பார்த்தான்னாக்க அந்த பேத ஜானம் இருந்ததுன்னாக்க இவன் மூச்சிட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான், தூங்குறதும் ஒண்ணுதான்னு இந்த ஸ்லோகத்துக்கு மேல எழுதுவாரியான அர்த்தம். ஆனா இது பார்த்தா அத்வைத்தம் மாதிரி இருக்கு இதுதான். ஆனா இந்த இடத்துல உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்ட, கேவல ஜீவனா பார்க்காத எல்லாருமே பரமாத்மாத்மகமாக, பரமாத்மா பரமாத்மா தான் ஆத்மாவா இருக்கா, அவருக்கு சரீரமாக இந்த ஜீவாத்மாவும் இருந்துட்டு இருக்கு, இந்த அச்சேதனமா இருக்கிற தேகம் மீதி வஸ்துக்கள் எல்லாமே இருக்கின்றன என்பது தெரியும். அந்த பரமாத்மாத்மகமாக நினைக்காமல் ஒவ்வொன்றும் தனித்தனியா சுதந்திரமாக இருக்கான்னு ஒரு ஜீவன் நினைச்சாருனாக்க, எல்லாம் பரமாத்மா அதீனமாக, எம்பெருமானுடைய அதீனமாக தான் ஒவ்வொரு சேத்தனும் இருந்துட்டு இருக்கு. அந்த புத்தி இல்லாத சுதந்திரனாக தானே தானே பண்றது, தான் சுதந்திரன், இந்த சரீரமே தேகமே ஆத்மான்னு இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இருந்துட்டு ஒருத்தன் இருந்தான்னாக்கா, அவன் வந்து அவன் முழிச்சுட்டு இருந்தான்னா கூட தூங்குறவனுக்கு சமானம்தான். அதாவது அந்த முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல அந்த பகல் கனவு மாதிரிதான் அவனுடைய செயல்கள் எல்லாமே, காரியம் எல்லாமே. சொப்னத்துல எப்படி அவனுக்கு அனுபவமோ அந்த மாதிரி நிச்சயபூதமான அனுபவம் தான் அவனுக்கு ஏற்படும், அது உண்மையான அனுபவம் இல்லை. நாம யாரும் நம்மள சுதந்திரனாக நாம நினைக்க கூடாதுன்றத இந்த இடத்துல சொல்லி சொல்றாங்க. அசத்வாத் ஆத்மனோ நேசாம் பாவானாம் சத்கிருதாம் பிதாம் கதையோ தேகவசாத்தியம் மிருஷா ஸ்வப்ன திருஷோ யசா. ஆத்மாவை காட்டிலும் தேகம் வேறுபட்டதாக இருக்கு, ஆனா உண்மையில பார்த்தோம்னாக்கா அவா சொல்ற பிரகாரத்துக்கு அத்வைதி பிரகாரம் பார்த்தோம்னாக்கா பரமாத்மா ஒண்ணுதான் சத்தியமாக இருந்துருக்கு, மீதி எல்லாம் அழியக்கூடியதாக தானே இருந்துருக்கு. அதெல்லாம் போய் நிலையாக நாம நினைக்கிறதுன்றதற்கு அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆகையால யார இப்ப வசதாக சத்தியமாக இருக்கக்கூடியது ஆத்மா ஒண்ணுதான், ஜீவன் வந்து அதாவது ஜீவன் தான் சத்தியம், சரீரம் நிலையற்றது. அதே மாதிரி எம்பெருமான் விஷயத்துல வரைச்சு எல்லா வஸ்து இந்த சரீரம்லாம் இந்த ஜீவாத்மாவுடைய அதீனமாக இருக்க மாதிரி ஈஸ்வராதீனமாக இந்த ஜீவாத்மாக்கள் ஜீவாத்மா முதற்கொண்டு இருந்துட்டு இருக்கு. இப்படி யோ ஜாகரே பகிஹி அனுஷ்டணம் தர்மினோ அர்த்தான் புங்கே சமஸ்த கரணேர் ஹிருதி தத் சதிருஷான் ஸ்வப்னே சுஷுப்த உபசம்ஹரதே ச ஏகா ஸ்மிருதி அன்யதா த்ரிகுண விருத்தி த்ரிகிந்திரியேஷா. இப்ப முயற்சின்னு இருக்கான், முயற்சின்னு இருக்கே ஒவ்வொரு கணத்திலையும் ஒரு வஸ்துக்களை அவன் அனுபவிக்கிறான், இந்த சரீரத்தை அனுபவிக்கிறான், மீதி அது கூட கூட சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். இப்ப இப்படி அனுபவிக்கச்சே அந்த சுசுப்தி சம காலத்துல அப்ப என்ன பண்றான், இந்த அனுபவம் எதுவுமே இல்லை அவனுக்கு, அப்படியே இருக்கான். இப்போ ஆகையால இப்ப ரெண்டும் ஒத்தம்தான், எந்த அனுபவமும் இல்லாத சுசுப்தி காலத்துல இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கான அவனும் அவன் ஒத்தனைதான். அவனே தான் முயற்சின்னு இருக்கிற காலத்துல பல அனுபவங்கள், இது குளிர்றது, வெயிலா இருக்கு, இது சுகமா இருக்கு, இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் அனுபவிக்கிறவனாகவும் இருக்கும். ஒத்தனை தான், ஒரே ஜீவன் தான் எல்லா சமயத்திலயும் இருக்கிறது. இப்ப இந்த ஜீவாத்மால வரச்சு இப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு அவஸ்தாந்தரங்கள் வேற வேற நிலை ஏற்படுறது, அந்த மாதிரிதான் சம்ஸ்கிருதின்ற ஒரு நிலையும். ஏவம் விமர்ச குணத்தோ மனசா திரவஸ்தா மன் மாயையா மயிகிருதா இது நிச்சிதார்த்தா. இந்த ஸ்வப்னம், ஸ்வப்ன தசை, ஜாகிரத் தசை, சுஷுப்தி தசை, இது மூணுமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவரவர்களுடைய புண்ணிய பாப்பானு குணமாக செய்யப்பட்டவை. ஆகையால புண்ணிய பாப்பானு குணமாக தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்க, இந்த புண்ணிய கர்மாவை கடந்து இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற பகவத் தியானம், பகவான தியானம் பண்ணினவனாக்க, அப்போ அந்த இடைவெளி இல்லாத ஒரு தியானத்தினால எம்பெருமானுக்கு அவன் எப்பவுமே இயல்பாகவே நம்மளிடத்துல கருணையோடு எழுந்தருளி இருக்கிறவர் அவர். அவருக்கு இது ஒரு நம்மளுடைய தியானம்ன்றது அவருக்கு வசீகரணம் பண்றதுக்கு, அவர் நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அதை வந்து அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணிருந்தா இந்த சம்சாரத்திலிருந்து நாம விடுவோம். தேகோபி தெய்வ வசக கலு கர்ம யாவத் ஆரம்பகம் பிரதிசமீட்சித ஏவ சாதுகு தம் சபரபஞ்சம் அதிரூட சமாதி யோகா சாப்னம் புனர் நபஜதே பிரதிபுத்த வஸ்துகு. இது முக்கியமான விஷயம். இந்த சரீரம் கூட தெய்வ வசக எம்பெருமானுடைய படைப்பு தான். நமக்கே என்னமோ வந்துருத்தோம்னு நினைச்சுக்காதுங்க. எம்பெருமான் நாம பண்ண புண்ணிய ஜென்மாந்தரத்துல பண்ண புண்ணியத்தினாலயோ பாபத்தினாலயோ இந்த சரீரத்தை பெருமாள் தான் நமக்கு கொடுத்துருக்கு. யாவத் ஆரம்பகம் பிரதிசமீட்சதையேவ சாசுகு. அவர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த சம்ஸ்கிருத்திய முடிக்கணும் தான் இவனுக்கு. இனிமே இந்த சம்சாரத்திலேயே இவன் எப்ப வேணாலும் அப்படியே அழிஞ்சுட்டு கிடக்கட்டும்னு அவர் நினைக்கவே இல்லை. இவனுக்கு சம்சாரத்திலேருந்து விடுபடுத்தணும், இவனையும் முக்தனாக்கணும்னு தான் பெருமாள் நினைக்கிறேன். அவர் ஒரு வியாஜத்தை எதிர்நோக்குகிறேன். அந்த வியாஜம் பக்தி பிரபத்தின்றது. பிரபத்தியை பத்தி அப்புறம் சொல்ல போற, பக்தியை பத்தி சொல்லிட்டு இருக்க. அந்த எம்பெருமானிடத்துல இவன் பண்ணு ஒரு யோகம் அனுசிந்தனம் இருந்துடுத்துனாக்க, அதனாலேயே எமே வைஷவர்ணத்தே தேன லப்யான்னு சொல்ற. ஆகையா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேனான்னு சொல்லச்சே. பெருமாளை வந்து நிறைய பெரிய புத்திமானாலேயோ சரிய சாஸ்திரம் வாசித்தினாலேயோ அதனாலதான் பெருமாள் அடைய முடியாது. பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால தான் பெருமாள் அடைய முடியும்னு சொல்லி சொல்ற. இப்ப நம்மள நினைக்கிறதுக்கு வழியாக இருக்கக்கூடியது இது. ஆகையால அகம் யோகஸ்ய சாங்கிய சத்தியஸ்யர்த்தஸ்ய தேஜச பாராயணம் ஜிஜஸ்ரேஷ்டாக செய்யும் கீர்த்தி கீர்த்தேஹி தமஸ்யச மாம் பஜந்தி மாம் பஜந்தி குணா சர்வே நிர்குணம் நிரபேட்சகம். என்னிடத்துல எல்லா குணங்களும் இருக்கின்றன. எல்லா குணங்கள்னா அந்த கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் உடையவனாக நான் இருந்துருக்கேன். நிர்குணகா சொல்ற நிர்குணகன்னாக்க எந்த குணமும் இல்லாத ஒண்ணு இல்ல. ஹேய குணங்கள் எவையும் இல்லாமல் கல்யாண குணங்களோட நான் இருந்துருக்கேன். சுகிருதம் பிரியம் ஆத்மானம் சாம்யா சங்காதய குணா இதுமே சின்ன சந்தேக முனையத்தன. இப்ப நான் எல்லாருக்கும் சுகிருத்தாக நான் இருந்துருக்கேன். எல்லாரிடத்திலையும் பிரியமாக நான் இருந்துருக்கேன். அப்படி இருந்துருக்கிற என்ன நீ தியானம் பண்ணுங்கள்னாக்க இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடலாம். இப்ப அந்த பகவத் தியானம் பண்ணமானாக்க இந்த எண்ணங்கள்லாம் வராது. இந்த சம்சாரத்துல இது பண்ணணும் அது பண்ணணும்ன்ற எண்ணம்லாம் நமக்கு வராதுன்றத சொல்லி சொன்ன. இதுமே சின்ன சந்தையாக முனைய தனக்காதைய. இப்படி நாம் உபதேசம் பண்ண உடனே அவர்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் நீங்கி அவ வந்து பறையா பக்தியா அகர்ணது சம்ஸ்தவைகள் ரொம்ப பக்தியோட என்ன ஸ்தோத்திரம் பண்ணா அந்த விஷயத்தை தான் உமக்கு சொல்றேன்னு உத்தவருக்கு கண்ணன் உபதேசம் பண்ண. இது வந்து இந்த பாகவதத்துல இப்ப நம்ம பார்த்த விஷயம் முழு ஸ்ரீபாஷ்யத்திலையும் சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய ஒரு சுருக்கம் இது. அவ்வளவுதான் இது. ஆனா இந்த விஷயங்கள் இது நான் இன்னைக்கு உபன்யாசத்துல எதை சொல்றது எதை சொல்லாத இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்றதுக்கே கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கப்புறமா ஒண்ணு தோணுச்சு, நாம இந்த மாதிரி கொஞ்ச நாளாவே ஒரே வேதாந்த விஷயமே சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமே, கேக்குறவாளுக்கு இதுல ஒரு செழிப்பு வந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு ஒரு எண்ணமும் தோணுச்சு. சரி, பெருமாளுக்கும் கண்ணனுக்கும் உத்தவருக்கும் செழிப்பு வராத வரைக்கும் நமக்கும் செழிப்பு வராது. நம்ம சொல்ல வேண்டியது தானே, வேற என்ன வழி இருக்கு? கண்ணன் என்ன சொல்லிருக்கேன்றத கேட்கறதுக்காக தானே இத்தனை பேரும் இருக்கோம், அத சொல்றதுக்கு தானே நாம இருக்கோம். ஆகையால இதை சொல்லாது இருக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆனா பெருமாள் சங்கல்பத்தினால எவ்வளவு நாம இத புரிஞ்சுக்கிறோமோ அந்த வரைக்கும் சந்தோஷம். இவ்வளவுதான் நாம புரிஞ்சுட்டு இருக்கோம், மீதி புரிஞ்சுக்கலன்றதுக்கோசரம் விசாரப்படுவானோ. மீதியை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், அன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆகையால அந்த பகவான் விஷயத்துல நம்ம மனசை ஈடுபடுத்தி அது மூலமாக நாம எல்லாரும் சகல சிரேயஸையும் அடையணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.